வணக்கம், பதிவு தொடருது. இந்த இது பாருங்கள், இந்த கத்திரிக்காய் உள்ளூர் மக்கள் பூரா நிச்சயமாக கத்திரிக்காயை சாப்பிட்றாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் கத்திரிக்காய் சாப்பிட்றாங்க. உள்ளூரில் இந்த காய் வந்து சென்னைக்கு போய் சென்னையில் 25 ரூபா 30 ரூபா விற்கிது இல்லையா? அதுக்கு போக்குவரத்து செலவு இருக்குது பாருங்கள். பறிக்கிற கூலி வந்து 200 ரூபா வச்சா கூட, அங்கிருந்து தொப்பம்பட்டியிலேருந்து பழனி போய் திரும்பி வர்ற பஸ்ஸு காசு, அதுக்கான நேரம், அந்த ஆளுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறோம் இல்லையா? ஒரு 4 மணி நேரம் ஒரு ஆள் போயிட்டு வந்தாருன்னா அவருக்கு வந்து நாள் கணக்கில் சம்பளம் தான். அந்த சம்பளம் அங்கிருந்து டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் கொடுக்குற மாமூல். இது வந்து பறிக்கிற கூலி விற்கிறதை பறிக்கிற சம்பளத்தை விட விற்கிற சம்பளத்தை விட அதிகமாக இருக்குது. இதை நல்லா யோசிங்க. இந்த இடம் தான் மிகப்பெரிய சிக்கல். இந்த இடத்துல இருக்கிற சிக்கலை விடுவிச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஜெயிச்சிட முடியும். ஏன்னா தேவையில்லாமல் 1 ஏக்கர் கத்திரி போட்டுட்டு அந்த கத்திரியை பூரா பறித்து ஆள் கூலி கொடுத்து பறித்து மாடாக உழைச்சி இரவும் பகலும் கண் முழித்து பூச்சி மருந்து அடித்து படாத பாடுபட்டு உற்பத்தி செஞ்சு அதையெல்லாம் பறித்து ஆள் வச்சு பறித்து அதை டாட்டா எஸில் ஏற்றி டாட்டா எஸுக்கு வாடகை கொடுத்து அங்கிருந்து கொண்டு போய் சந்தையில் விற்கும்போது ஒரு 1000 கிலோ 1500 கிலோ மொத்தமாக கண்மூடித்தனமாக உற்பத்தி செஞ்சு கொண்டு போய் விற்கும்போது அந்த வியாபாரி என்ன செய்கிறான்? 2 ரூபாய்க்கு அல்லது 3 ரூபாய்க்கு தான் வாங்குகிறான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அல்லது 4 ரூபாய்க்கு வாங்குகிறான். மொத்தமாக 1500 கிலோ ஒரு விவசாயியால் விற்க முடியாது. ஆனால் அந்த கத்திரிக்காய் என்ன விலைக்கு சாப்பிட்றவங்க வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க. நிச்சயமாக 20 ரூபாய்க்கு 25 ரூபாய்க்கெலாம் ஒரு கத்திரிக்காயை வந்து ஒரு சராசரி விவசாயி வந்து விற்கவே இல்லை எந்த காலத்துலேயும். அபூர்வமாக தான் அந்த மாதிரி ரேட்டெல்லாம் கிடைக்குது. வியாபாரிங்கிற ஒருத்தர் நடுவில் நின்றுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாரு. அவருக்கு அதுக்கான கூலி வந்து விவசாயிக்கான கூலி மாதிரி ஒரு கூலி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த நிலமையில் உள்ளூரில் அந்த கத்திரிக்காயை நம்ம வந்து நிச்சயமாக விற்பனைக்கு கொண்டு போகணும். இதே பறித்த ஆலையே வச்சுக்கிட்டு உள்ளூரில் 200 ரூபா கொடுத்து பறித்தார் பாருங்கள், அந்த ஆலையே வச்சுக்கிட்டு உள்ளூர்லேயே வெறும் 20 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ கொடுத்துருந்தா கூட டிரைவருக்கு கொடுத்த 250 ரூபா மாமூல் மிச்சம், ஆள் இங்கேருந்து பயணிக்கு போயிட்டு வர்றதுக்காக பஸ் காசு கொடுக்குறாரு 50 ரூபா மிச்சம், அந்த ஆள் 4 மணி நேரம் காத்திருந்து அந்த காத்திருந்ததுக்காக இவர்கிட்ட சம்பளம் வாங்குறாரு இல்லையா, அந்த சம்பளம் மிச்சம். இதை வந்து நல்லா புரிஞ்சுக்குவாங்க. உள்ளூர் சந்தை வந்து மிக உயர்வானதுங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. உள்ளூர் நுகர்வு வந்து மிக முக்கியமானது. நிச்சயமாக ஒவ்வொரு கிராமத்திலையும் நீங்கள் உற்பத்தி பண்ணுற உங்கள் இடத்த சுற்றி நிச்சயமாக ஒரு 100 குடும்பங்கள் 200 குடும்பங்கள் இருக்குது. இந்த குடும்பத்தோட தேவை வெறும் 5 ரூபாய்க்கு கொடுத்தா கூட நிச்சயமாக மனசாட்சிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு. எவ்வளோ நாளைக்கு தான் 5 ரூபாய்க்கு கத்திரிக்காய் வாங்கிட்டே இருப்பாங்க அவங்க. ஆனால் ஒரு வியாபாரிக்கிட்ட கொண்டு போய் 10 ரூபாய்க்கோ 5 ரூபாய்க்கோ கொடுக்க சம்மதிக்கிற நம்ம உள்ளூரில் நமக்கு விற்கிறதுக்கு வெக்கமாக இருந்தால் கூட யாராவது விற்க தகுதி உள்ள ஒரு கிராமத்து ஆட்களை கூப்பிட்டு, கிராமத்தில் வேலை செய்கிற வேலையாட்களை கூப்பிட்டு அவங்க கையில் கொடுத்து சந்தையில் வந்து 20 ரூபாய்க்கு விற்கிற காயை நம்மளால் ஒரு 15 ரூபாய்க்கோ அல்லது 10 ரூபாய்க்கோ நிச்சயமாக உள்ளூரில் விற்றா அன்னைக்கு செலவுக்கு அந்த காய் வந்து நிச்சயமாக அவங்க செடியில் காய்ச்சிருக்கு. நீங்கள் இப்போ விற்க முடியலன்னா அது வந்து குப்பையாக தான் போகும் இல்லையா, அல்லது பழுத்து வீணாக போகும் இப்போ பழுத்திருக்கிறது மாதிரி. அதனால் உள்ளூர் சந்தை உள்ளூர் மக்களுடைய தேவையை ஓரளவு நமக்கு கட்டுப்படியான விலைக்கு அல்லது ஒரு நியாயமான விலைக்கு அல்லது சந்தர்ப்பம் ஏற்படும் போது இலவசமாக கூட கொடுக்க வேண்டியிருக்கும். பறித்து கீழே தூக்கி எறியறது அல்லது செடியிலே காஞ்சி போகிற காய் அப்படின்னு நினச்சிக்கிட்டாவது சில நேரங்களில் நாம் இழக்க வேண்டி இருக்கும். இதை புரிஞ்சுக்குவாங்க. வியாபாரிகள்கிட்ட 1000கணக்கில் சந்தை நிலவரங்களில் நிறைய அழுகி போயெல்லாம் நிறைய கீழே கொட்டுறோம். ஆனால் இது வந்து ஒரு உண்ணக்கூடிய மிக உயர்ந்த ஒரு பொருளை ஒரு ஒரு செடியையும் உற்பத்தி பண்ணியிருக்கோம். மிக உயர்ந்த ஒரு குழந்தைய மாதிரி ஒவ்வொரு செடியையும் வளர்த்துருக்கோம். அது அவ்வளோ உயர்தரமான ஒரு உணவுப் பொருளை நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கிறோங்கிற பெருமை இருக்கணும். அது வந்து யாருக்காக உற்பத்தி பண்ணியிருக்கிறோன்னா உண்பவர்களுக்காக. பணங்கிறது 2வது இடத்துல தான் வருதுங்க. மிக உயர்ந்த உணவுப் பொருள் முதல் தரமும் ஒவ்வொரு செடியையும் நம்ம குழந்த மாதிரி உற்பத்தி பண்ணியிருக்கோங்கிறதையும் நினைவில் வைங்க. அதனால் உள்ளூர் நுகர்வுக்கு அதை கொண்டுகிட்டு போகிறதுக்கு பழக்கப்படுங்க. அதுக்காக நீங்கள் உங்களுடைய லாபத்தை இழந்துட்டு உங்களுடைய அடிப்படை கூலியை இழந்துட்டு நீங்கள் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு நேரத்தில் அது மாதிரி நடக்கலாம், எல்லா காலத்திலையும் அது நடக்கும்னு நம்பாதீங்க. இந்த மாதிரி உள்ளூர் தேவைகளை நிறைவு செய்கிறது மாதிரி நம்ம உற்பத்தி பண்ண கற்றுக்கும் பொழுது தேவையில்லாமல் நிறைய உற்பத்தியை நம்ம செய்யவே மாட்டோம். உள்ளூர் சந்தையும் நமக்கு பக்கத்தில் இருக்கிற சந்தையும் மிகப்பெரிய சந்தையாக இருக்கும். அந்த சந்தை நிலவரத்துக்கு ஏற்றது மாதிரி நம்ம உற்பத்தி பண்ணவும் கற்றுக்கணும். அதே சமயம் தேவையில்லாத உற்பத்தி செய்யக்கூடாதுங்கிறதையும் கற்றுக்கணும். இந்த ரெண்டும் முக்கியம். அப்போ என்னென்னலாம் உற்பத்தி பண்ணலாம், உள்ளூர் சந்தைக்கும் உள்ளூர் தேவைகளுக்கும் பக்கத்தூர் தேவைகளுக்கும் ஏற்றது மாதிரி எதை உற்பத்தி செய்யலாம்னு கற்றுக்கும் போது நம்ம கண்மூடித்தனமாக உற்பத்தியும் செய்ய மாட்டோம், சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப மட்டுமே உற்பத்தி செய்வோம். அப்போ வெளியூரில் இருக்கிறவங்க தானாகவே தேடிட்டு வந்து பொருளை வாங்குவாங்க. அப்போ தான் அந்த பொருளுக்கு வந்து நியாயமான விலை கிடைக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்தா, புரிஞ்சிருந்தா பதில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.